தாரகையும் முருக பாடுகிறே. பத்து திங்கள் என்னை சுமந்தாயே, ஒரு பத்தே நிமிடம் தாய்மடி தாத்தாயே. நீ கருவு மூடி வைத்த என் உடம்பு நடு தெருவில் கிடக்கிறது பார்த்தாய். புதிரம் வெளியேறும் காயங்களில் என் உயிரும் ஒழுகும் முன்னே பார்த்தாய். தெய்வங்கள் இங்கில்லை உன்னை அழைக்கிறே, தாய்மடியே உன்னை தேடுகிறே. தாரகையும் முருக பாடுகிறே. ஆயுதம்